என்பது கட்டளையிட்டது, கைவிரல் என்பது சிற்றிட தொட்டது, தொட்டதும் பட்டது நெஞ்சினில் சுட்டது, வாழ்வே நீதான் வா. கைவிரல் என்பது சிற்றிடு தொட்டது, தொட்டது பட்டது நெஞ்சினில் சுட்டது, வாழ்வே நீதான் வா. வட்டம் இட்டது வாலிமம் என்பது வஞ்சி பூங்கொடி, சம்மதம் தந்தது கூடும் நாள் தான் நிப்பு.